அவசரமா அப்ப என்ன வேணும்? மெத்த நேம் கொக்குவானும் காமம் மேனும் வருவா காம் தைக்குவா காம் சினைத்தாவும் ஏ மத பைப்பின் குதத்தான்க்குவா ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் சே சாக்கி சாக்கி யா மாத்திய கரா காப்பு ஹோய் யோ மாத்த ஹோப்பு சரியும் சாக்கி சாக்கி யா மாத்திய கரா பே புய கி பு பஹே சாக்கி சாக்கி நு நு நு பஹே சாக்கி சாக்கி ஏன் அச்சிரோ நபா ஏ சிமக்குவர் ஏ கஹே பே புய கி பு பஹே ஹே பே கனா சிய கருண் ஹே புய் ப கருணி மக் பச்சி பபே கருணி மகி மக்தோ பச்சி ஹே மோ ஃபியன பாரு ருணி மக் பே கனா சிய கருணி பே புய் பகி கிபு மே போட் மனோ பகி கிபு மே சாகி சாகி ஹாய் ஹாய் ஹாய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் பார் போமே தருவா ஈ சமயத்தினே அப்படி நகியாமே கே